கருட பகவானுக்கு விஷ்ணு பிரான் கருட புராணத்தில் 28 கொடுமையான நரகங்களை பற்றி கூறுகிறார். அதை நாம் பின்வருமாறு காண்போம். அதில் கூறியதாவது, கருடா, பாவம் செய்தவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை மிகவும் துன்பமானது. தண்டனையை அனுபவிக்கும் இடமே நரகமாகும். அந்த நரகங்கள் 84 லட்சம் உள்ளன. அவற்றில் 28 நரகங்கள் மிகவும் கொடுமையானவை. 28 நரகங்களை வரிசையாக கூறுகிறேன் கேள் என்று விஷ்ணுபிரான் கருடபிரானுக்கு கூறுகிறார். அதில் முதலாவது தாமிஸ்ரம். பிறருக்கு சொந்தமான பொருளை அபகரிப்பது குற்றமாகும். பிறருக்கு சொந்தமான மற்றவர் மனைவியை, குழந்தையை அபகரிப்பதும் பாவச்செயலாகும். இதற்கான தண்டனை நரகத்தில் யமகிங்கரர்கள் முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் நைய புடைப்பார்கள். அந்த தாமிஸ்ரம் கணவனும் மனைவியும் மனம் ஒத்து சேர்ந்து வாழ்வது அவசியம். அதை விடுத்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றுதல் குற்றமாகும். இதற்கான தண்டனை நரகத்தில் உழன்று கண்கள் தெரியாத நிலையில் இருள் சூழ மூச்சையாகி விழுந்து தவிக்க வேண்டும். மூன்றாவதாக ரௌரவம். பிறருடைய குடும்பத்தை, அதாவது வாழும் குடும்பத்தை கெடுப்பது, பிரிப்பது, அழிப்பது, அவர்களின் பொருள்களை பறிப்பது என்பது குற்றமாகும். தண்டனை ஜீவன்களை யமகிங்கரர்கள் சூலத்தில் குத்தி துன்புறுத்துவார்கள். மகாரௌரவம். மிகவும் கொடூரமாக பிறர் குடும்பத்தை வதைத்தவர்கள், பொருளுக்காக குடும்பங்களை நாசம் செய்தவர்கள் அடையும் நரகம் இது. இதற்கான தண்டனை குரு என்ற கோரமான மிருகம் இங்கு இருக்கும். இவை பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகையிலும் ரணகலப்படுத்தி துன்புறுத்தும். கும்பி பாகம். சுவையான உணவுக்காக வாயிலா உயிர்களை வதைத்தும் கொன்றும் பல விதங்களில் கொடுமைப்படுத்தும் பாவிகள் அடையும் நரகம் இது. தண்டனை எரியும் அடுப்பில் வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கொப்பரையில் போட்டு யமதூதர்கள் பாவிகளை துன்புறுத்துவார்கள். காலசூத்திரம். பெரியோர்களையும் பெற்றோர்களையும் அடித்து அவமதித்தும் துன்புறுத்தியும் பட்டினி போட்டும் வதைத்த பாவிகள் செல்லும் நரகம் இது. இதற்கான தண்டனை இங்கு அதே முறையில் அடி, உதை, பட்டினி என்று அவர்கள் வதைக்கப்படுவார்கள். அசிபத்திரம். தெய்வ நிந்தனை செய்தவர்களும் தர்ம நெறியை விட்டு அதர்ம நெறியை பின்பற்றியவர்களும் அடையும் நரகம் இது. இதற்கான தண்டனை பாவிகள் பூதங்களால் துன்புறுத்தப்பட்டு அவதிப்படுவார்கள். இனம் புரியாத ஒரு பயம் உண்டாகும். பன்றிமுகம். குற்றமற்றவரை தண்டிப்பது கொடுமையாகும். நீதிக்கு புறம்பாக அநீதிக்கு துணை போவதும் அதர்மமாகும். தண்டனை இந்த நரகத்தில் பன்றிமுகத்துடனும் கூர்மையான பற்களுடனும் ஒரு மிருகத்தின் வாயில் அகப்பட்டு கூர்மையான பற்களால் கடிக்கப்பட்டு பாவிகள் அவதிப்படுவார்கள். அந்த கூபம். உயிர்களை சித்திரவதை செய்தல், கொடுமையாக கொலை செய்தல் ஆகிய குற்றங்கள் புரிந்த பாவிகள் அடையும் நரகம் இது. தண்டனை கொடிய மிருகங்கள் கடித்து குதறும் நிலை ஏற்படும். விசித்திரமான மாடுகள் கீழே போட்டு மிதித்து துன்புறுத்தும். அக்னிகுண்டம். பிறருக்கு உரிமையான பொருள்களை தனது வலிமையாலும் செல்வாக்காலும் அபகரித்து வாழ்ந்த பாவிகள், பலாத்காரமாக தனது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்பவர்கள் அடையும் நரகம் இது. தண்டனை இங்கு பாவிகள் ஒரு நீண்ட தடியில் மிருகத்தைப் போல் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் எரியும் அக்னி குண்டத்தில் வாட்டி எடுக்கப்படுவார்கள். வஜ்ரகண்டகம். சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ கூடி தழுவி மகிழும் காம வெறியர்கள் அடையும் நரகம் இது. தண்டனை நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை கட்டித்தழுவ ஜீவன்கள் நிர்பந்திக்கப்படுவார்கள். இதனால் உடல் எரிந்து துன்பப்படுவார்கள். கிருமி போஜனம். தான் மட்டும் உண்டு பிறரது உழைப்பை சுரண்டி பிழைத்த பாவிகள் இங்குதான் வரவேண்டும். தண்டனை. இந்த நரகத்தில் பாவிகளை பலவிதமான கிருமிகள் கடித்து துளையிட்டு துன்புறுத்தும். சான்மலி. நன்மை தீமை பாவம் ஆகியவற்றை பாராமல், உறவு முறையை கூட பாராமல், யாருடனாவது எப்படியாவது கூடி மகிழும் காமுகர்கள் அடையும் நரகம் இது. தண்டனை. இங்கு பாவிகளை முள்ளாலான தடிகளாலும் முச்செடிகளாலும் யமகிங்கரர்கள் துன்புறுத்துவார்கள். வைதரணி. அதிகார பலத்தாலும் கபட நாடகத்தாலும் நயவஞ்சகத்தாலும் நல்வழிகளில் செல்லாமல் தர்மத்துக்கு புறம்பாக நடந்தவர்கள் அடையும் நரகம் இது. தண்டனை. வைதரணி என்பது நதியல்ல, இங்கு இரத்தமும் சீலும் காணப்படும். சிறுநீரும் மலமும் கலந்திருக்கும். கொடிய பிராணிகள் இருக்கும். பாவிகள் இந்த நதியில் விழுந்து துன்பப்படுவார்கள். மீதமுள்ள அடுத்த 14 நரகங்களை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி.